ശ്രീസംവെങ്കടനാചാര്യഃ കവിതാർക്കികഹേതരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സംനിഹത്താം സദാഹൃദി യസ്യപാക്ഷ്വർത്തിപര്യന്താ യതിരാജസരസ്വതി തസ്മൈ വേദാന്തഗുരവേ ഭൂയോ ഭൂയോ നമോ നമഃ. വിശുദ്ധവിജ്ഞാനഘനസ്വരൂപം വിജ്ഞാനവിശ്രാണനബദ്ധദീക്ഷം ദയാനിധിം ദേഹപ്രതാം ശരണ്യം ദേവം ഹയഗ്രീവമഹം പ്രപദ്യേ. അനന്തസൂരിസൂനവേഭിനന്ദ്യമാനവൈഭവദിഗന്തവാദിഹംസചൈത്രകാളപേഖദേശികാത് ഉപാത്തസർവതാസനായ ഹന്തവർഷവിംശതോ പുനഃ പുനന്നമസ്ക്രിയാസ്തു വെങ്കടേശസൂരയേ. സ്വാമി ദേശികൻ നമുക്ക് പണിയിരിക്കുന്ന ഉപകാരം ഇവ്വളവ് അവ്വളവ് എന്ന് ചൊല്ല മുടിയാതെ ഇപ്പടിപ്പെട്ട ഉപകാരങ്ങളെ നമുക്കാ പണിയിരിക്കാർ സ്വാമി. നാം എല്ലാരും നനച്ചിട്ടിരിക്കോം இந்த பிரபத்தி மார்க்கத்தை நமக்கு காண்பிச்சு கொடுத்திருக்க, பிராட்டியினுடைய ஸ்வரூபத்தை நமக்கு தெரிவிச்சிருக்க, இதெல்லாம் சுவாமி நமக்கு பண்ணிருக்கிற உபகாரம். ஆனா இந்த உபகாரம் எல்லாம் ஒரு பங்கு இருக்கட்டும், நம்மள நாமே தெரிஞ்சுக்க பண்ணிருக்கிறதுன்றது இருக்க, அது ஒரு பெரிய உபகாரம். அந்த உபகாரத்தை சுவாமி சங்கல்ப சூரியோதயத்தின் மூலமாக பண்ணிருக்க, நம்மள நாமே தெரிஞ்சுக்கிறோம். இங்க சொல்லக்கூடிய காமனுடைய பிரவேசம், குரோதனுடைய பிரவேசம், வசந்தனுடைய பிரவேசம், இவா மூணு பேரும் உரையாடல், இவா மூணு பேரும் பேசுறது, இவா மூணு பேருமா யோகத்தை எப்படி தவிர்க்கலாம், யோக பங்கத்தை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பேசுறதெல்லாம் இருந்துருக்கு. இதெல்லாம் நாம நிச்சயமா நாம பண்ற தவற நமக்கு சுட்டி காண்பிச்சு இதெல்லாம் தவிர்த்தமானாக்கா நாம ரொம்ப நல்ல கதியை அடையலாம், நல்ல நிலையில நாம இருக்கலாம்ன்றது நமக்கு தெரிவிக்கிறதுக்காக தான் இவை எல்லாவற்றையும் அப்படியே பிராக்டிக்கலா சுவாமி பேசுற இந்த இடத்துல. போன வாரத்துல நாம பார்த்தோம், பிரச்சேது மனகாம் விருத்தியும் அபசேதும் அபக்ரியாம் பஜதே விஸ்வகர்த்தாரம் பிரிடஜந்தம் இவாதுரஹா என்பதாக. யோகத்துல ஈடுபடுறவர்கள் அவ என்ன பண்றான்றத சொல்ற, யோகத்துல ஈடுபடுறவாள்லாம் அவ எம்பெருமான அடைகிறார்கள். எதற்காக? பிரச்சேதும் அனகாம் விருத்தியும் அபச்சேதும் அபக்ரியாம். குற்றமில்லாததாக இருக்கின்ற நாம சில செயல்பாடுகள் உள்ளன. நாம பகவத் கைங்கரியம் பண்றோம், நித்தம் நிரபரா தேசு கைங்கரியேசு நியங்கமாவும் பிரார்த்தனை பண்றோம். இப்படி நிரபராதமான கைங்கரியங்களை மேலும் மேலும் பண்ண வேணும் என்பதைக்காக பிரமாணத்துல பிரார்த்தனை பண்றோம். அபச்சேதும் அபக்ரியாம், நாம அதாவது எத்தனையோ துஷ்கர்மாக்களை பண்றோம், தர்மத்துக்கு புறம்பான செயல்களை நாம செய்யறோம். ஆகையால அந்த கேடுகள் தான் வரும். அந்த கேடுகள்லாம் போக்கடிப்பதற்காக பஜதே விஸ்வகர்த்தாரம் லோகத்தையும் சிருஷ்டி பண்ண எம்பெருமான அடைகிறார்கள். யாரு? யோகம் பண்றவர். அவர் சொன்ன வார்த்தை பிரிடஜந்த விவாதுரகா. ஒரு நோயாளி வைத்தியனிடத்துல போற மாதிரின்னு அர்த்தம். நோயாளி வைத்தியனிடத்துல போகிறதற்காக ரெண்டு காரணம். முதல் காரணம் தன்னுடைய நோய் தீர வேண்டும் என்பதற்காக. இரண்டாவது காரணம், நோய் தீர்ந்தவுடன் நல்ல ஒரு நிலை ஏற்பட்டிருக்குமே அந்த நிலை தொடர வேண்டும் என்பதற்காக, அதாவது ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் நல்ல புஷ்டியோடு இருக்கணும். அதனுடைய தொடர்ச்சின்றது புஷ்டியோடு இருக்கிறது, இதுக்காக தான் சொல்லி சொல்றேன். ரொம்ப அற்புதமான உபமா. அந்த மாதிரிதான் நாமளும் பெருமாளிடத்துல அடையறோம். நிரபராதமான கைங்கரியம் மேல மேல தொடர வேணும், தோஷங்கள்லாம் போக வேணும் என்பதாக பிரார்த்திக்கிறோம். இப்படி ஒருத்தன் இருந்தான்னாக்க அவனிடத்துல காபமோ குரோதமோ யாரும் உள்ள போக முடியாது. அப்படிப்பட்ட நிலை வரத்துக்குள்ள குரோதனுடைய பிரவேசம் நடக்க வேணும் என்பதாக வசந்தம் சொல்றான். அப்போ குரோதன் சொல்றான், சசம்பிரம்பம் ஸ்ரோதவியமேசு சுரபீணா சுகிருதாச காமேன மாமகம் மனித நிஷ்பாதன கௌசலம் புருஷான் அத்புத பௌருஷானஹம். ஏ வசந்த, ஒரே ஒரு சம்பிரம்பமா சொல்றான், அதாவது ஒரு அட்டகாசமா சொல்றான். என்ன என்ன போய் என்ன குறவா இடம் போட்ட இவப்ப என்னதான் யோகத்துல போகட்டுமே ஒன்னும் போக முடியாதுன்றது கிடையாது. எனக்கு அதாவது கோபத்தினுடைய பிரவேசம் எவ்வளவு பெரிய சமாதியில இருக்கிறவனா இருந்தாலும் அவனிடத்திலயும் என்னால போக முடியும். நீ அதை பத்தி விசாரிக்கவே கூடாது. நான் இது கூட தெரியாதவனா, எனக்கு என்னை பத்தி உனக்கு தெரியல, அதனால நான் சொல்றேன் கேளு. நான் எது நினைக்கிறனோ நினைக்கிறத நடத்தி முடிக்கிறவன் நான். அப்பேற்பட்ட சாமர்த்தியம் எனக்கு இருந்துருக்கு. எல்லாராலையும் நினைச்சதெல்லாம் நடத்தி முடிக்க முடியும்னு சொல்ல முடியாது. நான் கூட நினைக்கிறேன், எப்ப பார்த்தாலும் நிறைய இப்ப ரிட்டையர் ஆனத்துக்கு நிறைய எம்பெருமானாருடைய சீர்திருத்திகளையும் சுவாமி தேசிகனுடைய சீர்திருத்திகளையும் நிறைய சேவிச்சு நம்மளுடைய காலத்தை போக்கடிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா ஆசைப்படுறதெல்லாம் முடியுறத சரஸ்வதி ரசபரேட நீதம் வயகா பிரபுல்ல பலிதம் சிறகா பரமிக சமம் பிரார்த்தையேன்னு சுவாமி தேசிகன் அபிஜி ஸ்தவத்தில் சாதிக்கிறார். எனக்கு இந்த தலைமுடியெல்லாம் நரைச்சிருக்க, எப்படி நரைச்சது அப்படின்னா எம்பெருமானாருடைய சிறுசூக்திய காலக்ஷேபம் சொல்லி சொல்லி சொல்லி எதிப்பிரவர் பாரதி ரசபரேண நீதம் வயகா அப்படின்னு என்னுடைய கால்லாம் கழிஞ்சது. எம்பெருமானாருடைய சீதூக்தியாக இருக்கிற சீபாஷ்யம் முதலியவைகளை தாம் சேவிக்கும் வரவ சிஷியாளுக்கள்லாம் சொல்லியும் அதுக்கு வியாக்கியானம் எழுதியும் அதை நிலை நிறுத்துவதற்காக சுதந்திரமான கிரந்தங்களை எழுதியும் இப்படியே என்னுடைய காலம் முழுக்க கழிந்தது அப்படின்னா எதிப்பிரவர பாரதி ரசபரேண நீதம் வயகா பிரபுல்ல பலிதம் சிறகா பரமக்ஷமம் பிரார்த்தனையே. எனக்கு இப்படி தலைமுடியும் நடத்தி போய் நான் இப்படி இருந்துட்டு இருக்கேன், இந்த வயசுல பாருங்கன்னா தான் உன்னிடத்துல ஒரே ஒரு விஷயத்த தான் நான் பிரார்த்திக்கிறேன் அப்படின்னா நிரக்த ரிப்பு சம்பவே குதன ரங்க முக்கே விபோ பரஸ்பர ஹிதைகிணாம் பரிசரேஷு மாம் வர்த்தயா. நிரஸ்தரிப்பு சம்பவே குஜன ரங்கமுக்கே விபோ ஹே விபோ ரங்கநாதா, நான் உன்னிடத்துல பிரார்த்தனை பண்றேன்ப்பா. எதிராளிகள்லாம் போக்கடிக்கணும், எதிராளிகள்லாம் இல்லாமல் இருக்கணும்னா தெய்வீகனுக்கு யாரானா எதிராளி உண்டான்னா யாருமே எதிராளி கிடையாது. ரங்கனுக்கு யார் எதிராளியோ அவர் தான் தெய்வீகனுக்கு எதிராளி. ரங்கநாதனுடைய சேவைக்கு தடங்களாக யார் இருந்துட்டு இருக்காளோ அவள்தான் தான் சுவாமி தேசிகனுக்கு எதிராளி. துருஷ்கி ஜெகதி ஜிம்பமானம் பயம்னு சொல்லி சொல்ற அந்த காலத்துல துருஷ்கன் யவனன் முதலியவர்கள்னாலே அந்த ரங்கநாதனுடைய சேவைக்கே ஒரு தடங்கள் ஏற்பட்டது. அப்படி ரங்கநாதனிடத்துல அப்படி ஒரு பக்தியை வச்சிருந்தவாளுக்கு இந்த தடங்கள் அவளால தாங்க முடியாததாக இருந்தது. அப்ப நான் அதுக்கு வழியே இல்லை, ஒன்னிடத்துலதான் நான் பிரார்த்தனை பண்றேன். அப்பா ரங்கநாதா நிரஸ்தரிப்பு சம்பவே குஜன ரங்கமுக்கே விபோன, அப்பா ஒன்ன சேவிக்கிறதுக்கு என்ன தடங்கள் இருக்கோ அத்தனை தடங்களும் நீங்கி நீயும் சேவை சாட்சி அங்க இருக்கிற ஒரு கூட்டம் முழுக்க பரஸ்பர ஹிதைகிணாம் பரிசரேஷு மாம்பர்த்தையான ஒருவருக்கொருவர் நல்லதையே விரும்புவர் ஹிதத்தையே விரும்புபவர்களாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தின் நடுவுல என்னையும் இருக்கும்படியாக பண்ணணும்னு பிரார்த்தனை பண்றோம். இப்படி ஒவ்வொருத்தருமே நாம நினைக்கிறது தான் இது, இதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை. இது ஒரு ஏக தேசத்துல நம்ம மனசுல இருந்துருக்கு. சுவாமி தேசிகனுக்கு அத்தியுட்கட்டமாக இருந்திருக்கு, ஒரு தீவிரமான ஒரு அபிசந்தி இருந்திருக்கு. நாம எப்பயோ கொஞ்ச நாளையும் நினைக்கிறோம், மீதி சமயத்துல மீதியை நினைக்கிறோம். இப்படி நாம நினைக்கிறதெல்லாம் நம்மளால சாதிச்சிட முடியறதா? நிச்சயம் நம்மளால சாதிக்க முடியல. ஒரு மகானாக இருக்கிறவாளால சாதிக்க முடியறது, நினைக்கிறதெல்லாம் சாதிக்க முடியறது. அந்த மகான்கள் மாத்திரம் சாதிக்கல, நானும் சாதிக்கிறேன்னு சொல்லி சொல்றான். குரோதம் கோபம் சொல்றான், குரோதம் சொல்றான். நான் எங்க யாருந்த கூறணும்னு நினைக்கிறேனோ அவள்கிட்ட நான் என்னால கட்டாயம் கூற முடியும். அவளுடைய செயலை, யாருடைய செயலை நான் பூந்து அழிக்கணும்னு நினைக்கிறேனோ அதை என்னால பண்ண முடியும். நீ எல்லாம் நினைக்கிற மாதிரி அந்த கோபத்தெல்லாம் கடந்த ஒரு நிலைப்பாடு இவனுக்கு வந்துட்டு, ஆகையால இனிமேல் ஒன்னால போக முடியாது, இவனுடைய யோகத்துக்கு பங்கம் விளைவிக்க முடியாதுன்னு விசாரப்படாத. ஒன்ன மாதிரி எல்லாம் நான் இல்ல, என்னுடைய சுவாவமே வேறுபட்டது அப்படின்னார். சுரோதவியமேசது சுரபினா சுகிருதாச்ச காமேன மாமகம் மனீஷித நிஷ்பாதன கௌசலம். மாமகம் மனுஷன நிஷ்பாதன நிஷ்பாத கௌசலம். நினைத்ததை நடத்தி முடிப்புற ஒரு சாமர்த்தியம் இருந்திருக்கேன். அந்த சாமர்த்தியத்தை வசந்தனம் என்னுடைய சிநேகிதனாக இருந்திருக்கிற காமனும் கேட்கணும். நான் எல்லாத்தையும் நடத்தி முடிச்சிருவேன்னு சொன்னாக்க அது அப்படியே நம்பிட முடியுமன்னா எங்கேனா அவன் பண்ணி காண்பிச்சுட்டு சொல்லணும். யதுதன் ஜமதக்னி முகன் பரித்யஜன்னு பரிகிருண்ணந்த சகந்தராதிகானு வினிபாதிதவாம் உபாயதாம் புருஷானத்புத பௌருஷானகம். எனக்கு தெரியும் யாரிடத்துல பிரவேசம் பண்ணா காரியம் ஆகும், யாரிடத்துல பிரவேசம் பண்ணா காரியம் ஆகாதுன்றது எனக்கு தெரியும். ஆகையால நான் யாரிடத்துல நுழைஞ்சாக்கா காரியம் ஆகுமோ அவளிடத்துல போவேன், காரியத்தை சாதிப்பேன். உனக்கு தெரியும் அது எப்படின்னா, பசங்கள்லாம் விளையாடும், விளையாடுச்சு சில பசங்களை கிண்டல் பண்ணமானாக்க, அதை கேலி பண்ணாக்க சில பசங்களுக்கு கோபம் வந்துடும். கோபம் வந்துடுச்சுன்னா பாதி விளையாட்டுல விட்டு போயிடும், இல்ல வேற ஏதனா அதுகளுக்கு அழுதுண்டு வந்து நிற்கும். நம்மள்ட அவன் கேலி பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன வெறுப்பு பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசங்கள்லாம் நம்மள்ட அழுதுண்டு வந்து நிற்கும். பசவங்கள் மாத்திரம் இல்ல, பெரியவாழ்லயும் சில பேர் இருக்கா, ஏதனா கேலி பண்ணாக்க இது பண்ணாக்க அதை பத்தி சில பேர் விசாரப்படாத, என்ன வேணா யார வேணா பண்ணி போட்டோம் நாம பாட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். சில பசங்க என்ன பண்ணுவான் அப்படின்னா, என்ன கேலி பண்றான் என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த பசங்கள்லாம் ஆட்டுல வந்து அழுங்கள். 1970 71 72 நான் தஞ்சாவூர்ல இருந்தேன். தஞ்சாவூர்ல இருக்கச்சே ஒரு 3-4 பசங்க குடுமி வச்சுட்டு வேட்டி விடுத்துட்டு போறவாளா இருந்தோம். அப்பெல்லாம் யூனிஃபார்ம் போட்டுட்டா டிராயர் போட்டுட்டா கூட ஏதோ ஆசாரத்துக்கு குறவுன்னு எண்ணம். வேட்டியே விடுத்துட்டு போவோம், குட்டை விடுத்துட்டு போவோம், அது தவிர குடுமி வச்சுட்டு போவோம். அப்போ நாஸ்திகவாதிகள்லாம் ரொம்ப அதிகம் அந்த காலத்துல. அவள்லாம் என்ன பண்ணுவான்னாக்க, குடும்பம் வச்சிருந்தா எவ்வளவு கிண்டல் பண்ணமோ அவ்வளவு கிண்டல் பண்ணுவா, எவ்வளவு சிரமத்தை கொடுக்க முடியுமோ. பஸ்ல கும்பல் இருக்கும், வெண்ணாத்தங்கரையில தங்கி இருந்தோம். அந்த நீலமேக பெருமாள் சன்னதியில இந்த கும்பல் இருக்கச்சே, இந்த கும்பல்ல வேணும்ட்டே என்ன பண்ணுவான், ரொம்ப கும்பலா இருக்கும், இடத்தை கொடுத்து வழி விட்டு நம்மளை ஏற விட மாட்டான். அந்த படிக்கட்டுல இருந்துட்டு இருக்கிறவன் கண்டக்டர் வேணும்ட்டு நம்ம தலை முடிய பிடிச்சி தூக்குவான், தூக்கி மேல ஏறு அப்படின்னு சொல்லுவான். அப்படி சொன்னா அப்படியே அப்படியே பிராணமே போற மாதிரி வலிக்கும். அது கிளாஸ்ல போனோம்னாக்க பசங்கள்லாம் கிண்டல் பண்ணோம். அதுக்கப்புறமா இந்த பிடி கிளாஸ்னு ஒரு கிளாஸ், அந்த கிளாஸ்ல போனோம்னாக்கா விளையாடுற கிளாஸ், நம்மள மாத்திர தனியா ஒதுக்கி வச்சிருங்கள். இப்படி எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப சிரமமா இருக்கும் சில சமயங்கள்ல. இதனாலேயே என்ன பண்ணிட்டா, அந்த கிளாஸ்ல நான் போகச்சே மூணு நாலு பேர் குடுமையோட இருந்தவா, நான் வச்சே நான் ஒருத்தன்தான் குடுமையா இருந்தேன், மீதி பேர்லாம் அந்த தாங்க முடியல. இவாழ்டி அவ பேர்ல தப்பில்லை, ஆஸ்திக்கம் இல்லைன்னு இல்ல, இந்த கொடுமையையும் கிண்டல் பண்றதையும் தாங்க முடியல. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டான், அவளுக்கு இருக்கிற ஒரு நிலைப்பாடு அப்பா அம்மாவோட போய் சொல்றேன், குழந்தை அழையாடுது, இது என்ன ஆறாம் கிளாஸ் ஏழாம் கிளாஸ் வசிக்கிற வாசிக்கிற பசங்களுக்கு எவ்வளவு விவேகம் வந்துட போறது, நாம என்ன ராசித்துறை சார கால்ஃபேமா அப்ப பண்ணிருக்கோம், ஆகையால நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவ குழந்தை போய் அப்பா அம்மாவோட அழுதுதுன்னாக்கா அப்பா அம்மா என்ன பண்ணுவோம், சரிடா போனா போட்டேன்டா, இப்ப காலேஜ் எல்லாம் வாசிச்சுட்டு வேலைக்கு போச்சு, அப்ப குடும்பம் வச்சுட்டு பண்ணிக்கலாம்டா பரவாயில்லடா அப்படின்னுவோம். வேலைக்கு போனா அப்ப சிரமம் வரப்போறது, ரிட்டையர் ஆன பிற்பாடு குடும்பம் வச்சுக்கலாம்டா அப்படின்னு சொல்லுவோம். ரிட்டையர் ஆன பிற்பாடு பசங்க பேரன்கள்லாம் கலாட்டா பண்றது, இது நீ இந்த மாதிரி குடும்பம் வச்சுட்டு ஆத்துல இருந்தேனாக்கா எங்களுக்கு அவமானமா இருக்குன்னு சொல்ல போறதுகள், அப்பவும் வச்சுக்க முடியாது, எப்பதான் வச்சுக்கிறோம், பரவாயில்ல ஒரு வழியா சேவிக்கும்பத்துக்கு போயிட்டு முக்கியனா போனோம்னா அப்ப குடும்பம் வச்சுட்டு பெருமாளும் மங்களா சாசனம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு தீர்மானம் வரத்துக்கு வந்துட்டா அந்த மாதிரி. ஆகையால இது ஒரு தீர்மானம் வரணுமா இருந்தாலும் தெரியும், அவளுக்கு தெரியும் நம்மளை எப்படி வெளிப்படுத்தணும்ன்றது அவளுக்கு தெரியும், அதுதான் குரோதம் சொல்றான். எனக்கு நான் எங்க பிரவேசம் எப்படி பண்ணா என் காரியத்தை சாதிக்க முடியும்ன்றது எனக்கு தெரியும். நான் ஒரு திருஷ்டாந்தம் சொல்றேன் கேளு, நான் எப்படி காரியத்தை எல்லாம் சாதிச்சிருக்கேன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்றேன். நான் அப்படின்னா ஜமதக்னி முகன் பரித்யஜன் பரிகிண்ஹந்த சகந்தராதிகானு, ஜமதக்னி முகான் பரித்யஜன் அப்படின்னாரு. எல்லாருக்கும் பரசுராம அவதாரம் தெரியும். அந்த பரசுராம அவதாரத்துல ஜமதக்னி மகர்ஷி இருந்த ஜமதக்னி மகர்ஷியினுடைய மனைவி மகா பதிவிரத, அந்த மகா பதிவிரதையா இருந்திருக்கிற ஜமதக்னி மகர்ஷியுடைய மகா பதிவிரத்த ஒரு கால விசேஷத்துல அவளுடைய பாதிவிரத்தில ஒரு குறைபாடு ஏற்படும்படியான ஒரு நிகழ்ச்சி ஏற்பட்டது. இதெல்லாம் முடிஞ்சு போயிட்டு அப்புறமா என்ன செய்ய கேட்ட அவளே போயிட்டான். இதெல்லாம் நடந்தது, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அங்க கோபம்தான். கோபம் கணக்கு இல்லாத, அதாவது அந்த கோபத்தை கோபம் வந்து கோபம் காரணமா இருந்ததுனாலதான் விபரீதங்கள்லாம் நடந்தது. அவரிடத்துல அபச்சாரப்பட்டான், ஜமதக்னியின் இடத்துல அபச்சாரப்பட்டான். அந்த அபச்சாரப்பட்டது அப்போ இந்த கோபம் கணக்கு ஜமதக்னியின் இடத்துல மாத்திரம் பூந்துருந்தாக்க யார் அபச்சாரத்துக்கு காரணமாக இருந்திருக்காருனோ அவனை மாத்திரம் அழிச்சிருப்பு, இன்னும் யாரனா ஒரு ரெண்டு மூணு பேரோட நின்று போயிட்டு இருப்பான். ஆனா ஜமதக்னி அப்படிப்பட்டவர்ன்றது கோபனுக்கு தெரியும். ஆகையில ஜமதக்னியினுடைய நுழையில ஜமதக்னியினுடைய குமாரர் இருக்கிற பரசுராமர் அவரிடத்துல போய் நுழைஞ்சிட்டான். அதனால என்ன ஆச்சு அப்படின்னா, ஜமதக்னியினுடைய சாபத்தினால ஏதோ ரெண்டு மூணு பேருக்கு விநாசம் வந்திருக்கும், ஜமதக்னியினுடைய குமாரருடைய அவரிடத்துல போய் கோபம் பிரவேசிச்சதுனால இது என்ன ஆச்சு, ஒரு ஒத்தர் ரெண்டு பேர் இல்ல, கார்த்தவீரியாச்சு ஆரம்பிச்சு இருபத்தோரு தலைமுறைகள் விசத்த குஷ்பமாட்சி தின்னு சொல்ற இருபத்தோரு தலைமுறைகள் அரச பரம்பரையே இல்லாதபடி அழிச்சுட்ட அப்படி ஒரு கோபம் இந்த கோபம் மொத்தம். ஆகையால இவருக்கு தெரியும் ஜமதக்னி யாரிடத்துல இருந்தாக்கா கோபனுடைய பிரபாவம் வெளிப்படுமோ அவனிடத்துல நான் போந்துட்டேன். ஆகையால நான் ஜமதக்னியை விட்டு ஜமதக்னியினுடைய குமாரரா இருந்திருக்கிற பரசுராமரிடத்துல பூந்து உலகத்தையே நான் அழிச்சேன். கோபம் என்னுடைய சாமர்த்தியத்தை பாத்தியா ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் ஒரு காரியம் பண்ணச்சே, ஒரு காரியத்தை சாதிக்கணும்னாக்க முதல்ல யார தொடர்பு கொண்டாக்க அந்த காரியம் விட்டு போகுமோ அவளை தவிர்த்துடணும். யார தொடர்பு கொண்டா அந்த காரியம் சாதிக்க முடியுமோ அவளை மாத்திரம்தான் நாம நடத்தணும். அதனாலதான் இவா நன்னா தெரியும், ஜமதக்னிய விட்டுட்டு பரதராமரிடத்துல போனேன், பரதராமரிடத்துல இந்த கோபன் போனதுனால காரியம் சாதிக்க முடிஞ்சது, உலகத்துக்கு அழிவு ஏற்படுத்த முடிஞ்சது. இதே மாதிரி ராவணன் விஷயத்துல ஒருத்தரிடத்துல சேர்ந்து அழிக்கிறது, ஒருத்தரிடத்துல சேர்ந்து அழிக்கிறது. ராவணன் இடத்துல கோபன் போய் சேர்ந்தான். இந்த சேர்ந்தது என்ன, ராட்சச குலத்துக்கே ஒரு அழிவு ஏற்பட்டது. ஜனஸ்தான ஆக்கிரமணம், ஜனஸ்தானத்துல ஆக்கிரமித்து அங்க இருக்கிற மகர்ஷிகள்லாம் ராவணன் திங்க பண்ணா ஏஹி பஸ்து சரீராணி முனிநாம் பாவிதாத்மனாம்னு சொல்ற மகர்ஷிகள்லாம் எல்லாரையும் எத்தனையோ மகர்ஷிகள்லாம் நொலை பண்ணி துவம்சம் பண்ணி அவளுடைய மாம்சத்தை சாப்பிட்டு எலும்ப விட்டு கடாசினதே ஒரு பெரிய போர் போரா இருந்ததுதான். ஏகிபஸ்ய சரீராணி முனிநாம் பாவிதாத்மனாம்னு ராமனிடத்துல மகர்ஷிகள்லாம் காண்பித்தார் பாருபா இதெல்லாம். இப்படி இந்த ஒரு கோபத்தினால மகர்ஷிகள் இடத்துல அபச்சாரப்பட்டா அந்த கோபம் ராவணனிடத்துல பூந்தது. அந்த பூந்தத்தினால காரியத்தை சாதிச்சுண்டது. ஏன்னா என்னாச்சு, மகர்ஷிகள் அழிச்சானே தவிர கடைசியில என்னாச்சு, இவனுடைய ராட்சச குலமே பூந்த அழியும்படியாக போயிடுச்சு. இது ஒவ்வொன்றுத்துக்கும் இவனுடைய கோபம்தான் சீதா பிராட்டியினுடைய அபகரணத்துக்கும் காரணம், இவனுடைய கோபம்தான் சீதா பிராட்டிய திரும்பி கொடுக்காததுக்கும் காரணம், இவனுடைய கோபம்தான் லங்கையினுடைய அழிவுக்கும் காரணம். ஆகையால எனக்கு தெரியும் யாரிடத்துல நுழையணும், நுழைஞ்சா காரியம் சாதிக்க முடியும், யாரிடத்துல நுழையாமல் இருந்தா காரியத்தை சாதிக்க முடியும்ன்றது எனக்கு தெரியும். விநிபாதிதவான் உபாயதஹம் புருஷம் அபூத பௌருஷவானகம். எத்தனையோ மக்களை நான் அழிச்சிருக்கேன் என்னுடைய கோபத்தினால, அப்படிப்பட்ட பௌருஷம் அப்படிப்பட்ட பராக்கிரமம் உடையவரும் நான் என்பத அகையில என் விஷயத்துல போய் சொல்லாதங்கோ. இது சமயம் தாண்டி போயிடுத்து, இவனிடத்துல குரோதன் உள்ளேயே பிரவேசிக்க முடியாது, அப்படிப்பட்ட நிலையில இருந்தா யோக பங்கம் பண்ண முடியாதுன்ற வார்த்தை எல்லாம் என்கிட்ட சொல்லாதங்கோ, எனக்கு ஏற்பட்ட ஒரு தனி சாமர்த்தியம் இருக்கு என்பதை சொன்னான். அப்போ வசந்தம் சொல்றான், பவசாத்துரியம் தி அத்தியந்த வீதராகே கைவ தவாபகா. உனக்கு தெரியாது வாஸ்தவம் தான், உன்னுடைய சாத்துரியம் சாத்துரியம் இருக்க குரோதம் புகாத இடமே கிடையாது, எல்லா இடத்துலயும் நீ கோபம்ன்றது உள்ள நுழைஞ்சிருவேன்றது எனக்கு தெரியும். ஆனா ஒருத்தன் கணக்கு அத்தியந்த வீதராகனாக இருந்தான்னு வச்சுக்கோங்கோ, அதாவது ஆசையே இல்லாதவனா ஒருத்தன் இருந்துட்டு இருக்கான், ஆசை இல்லாதவன் இடத்துல போய் இந்த உன்னால எப்படி போக முடியும், இதனா ஒரு விதத்துல ஆசை இருந்ததுன்னாக்க அவனுக்கு அந்த ஆசையை பெறுவதற்கு எங்கதான சமான அவமானங்கள் சம்மானங்கள் அவமானங்கள் அதெல்லாம் ஏற்பட்டதுனாக்க, அப்ப அதை பத்தி எல்லாம் பொருட்படுத்துறவனா இருந்தான்னாக்க அப்ப பரவாயில்ல. அப்புறம் எல்லாத்தையும் எதுலையுமே விரும்பாத சுக மகர்ஷி மாதிரி ஒருத்தன் இருந்தான்னு வச்சுக்கோங்க, அப்ப பண்ணுவான். சுக மகர்ஷி எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்தாலும் பார்த்தா பாகவதெல்லாம் சாட்ட சாரத்தை எடுத்து எட்ட இலை எடுத்து சாட்டன்ருக்கார். அப்படிலாம் ஒரு இருந்தார், மகனா இருந்தார், சுக பிரம்மா இருந்தார். அப்படி அந்த நிலையில ஒருத்தன் ஒரு யோகியா ஒருத்தன் இருந்துட்டான்னாக்க, எவ்வளவு சொன்னாலும் கோபம் வராதவனா ஒருத்தன் இருந்துட்டான்னாக்க, அப்ப உன்னால என்ன பண்ண முடியும் என்ன கேக்குற. அது கோபம் வராத இருக்கிறவா இருக்கான்றதுதான் எனக்கே தெரியல, யாராலையும் சொல்ல முடியல. அப்ப சொல்ற மகாகாரம் ஆம் ஆம்ரேடையன் அத்தேவ சம்மத அத்திராப்பிய அவகாசாக சிரிச்சானா, அதை மறுபடியும் மறுபடியும் சிரிச்சுருக்கான். சில பேர் சிரிக்க ஆரம்பிச்சா நிறுத்தவே மாட்டான்னு சிரிச்சுட்டே இருப்பான். அது அப்பா எப்படாப்பா இவன் நிக்க போறான்னு ஆகும். அந்த மாதிரி ஒரு அட்டகாசமான ஒரு சிரிப்பு. அப்ப சிரிச்சுட்டு அப்புறமா சொல்றானா, பவத்தேவ சம்மதா அத்ராப்யவகாச, நீ நினைக்கிறிய அத்தியந்த பீதராகாள்னு நினைக்கிறிய, அவாளிடத்திலயும் என்னால பிரவேசம் பண்ண முடியும் தெரியுமா? எப்படி பண்ண முடியும்? பரிகிரகோஜிதாப்யம் கந்தா விட்டர குண்டிகாதிஹரண பிரச்சாசனாத்யாசிரய அந்தக்ஷோபமலீக ஜல்பமலனாரோபஸ்பிருஹம் பைசுனம் சம்மோகாதிஜ சம்முகைய சஹசா தாஸ்யே சமாதிக்ஷயம். தாஸ்யே சமாதிக்ஷயம், சமாதி மிக உயர்ந்த நிலை. அந்த நிலையையும் அதுக்கு ஒரு அழிவை நான் ஏற்படுத்துவேன், என்னால முடியும். என்னடா இது, எந்த வீதராகால் விஷயத்துல கூட என்னால காரியத்தை சாதிக்க முடியும் சொல்றான, எப்படி சாதிக்க முடியும் சிரிச்சுண்டே சொல்றானா? என்னால முடியாது, என்னால எப்படி முடியும்ன்றத நான் உனக்கு சொல்றேன் கேளு. ஒரு விஷயம் புருஷா பரிகிரகீதம் சர்வம் அவ யார் இடத்துலயே வாங்கறதில்லை. எங்கேனா எதனா வாங்கறதா இருந்தாக்கா, யாரா கொடுக்கறத வாங்கறதா இருந்தாக்கா, அப்போ தனக்கு சம்மானமோ அவமானமோ ஏற்படுறது, அதனால ஒரு குறையோ குறை வந்ததுன்னா அப்ப வேகம் வருது அப்படின்னு எல்லாம் சொல்லலாம். தெக்த பரிகிரக, அப்போ என்ன பண்ணன்னா யாரிடத்துலயும் ஒன்னும் வாங்கறது இல்லை. இப்படி இருந்துருக்கு காஞ்சிபுரத்துல தேவ பெருமாளுக்கு வேத பாராயணம் பண்றது புருஷாக்கன்னு இந்த துண்டீர மண்டலத்துல இருந்தவாள்லாம் ஒரு காலத்துல மகன்கள்லாம் நினைச்சிருந்த காலம். இந்த அத்தியனம் பண்றது தேவபெருமான் கைங்கரியத்துக்கு ஆகவே அத்தியனம் பண்றது. இதுதான் அடி என் திருத்தகப்பினாரும் நிறைய தடவை சொல்லுவேன், ஏய் எல்லாம் பண்ணிவிடலாண்டா, இந்த அத்தியனத்தினால நிறைய பணம் சம்பாதிக்கலாம், பிரசித்தி சம்பாதிக்கலாம், எல்லாம் பண்ணலாம், ஆனா இது பணம் சம்பாதிக்கிறதுக்கும் பிரசித்தி சம்பாதிக்கிறதுக்கும் மாத்திரம் இந்த அத்தியனம் கூடாதுப்பா, இது பெருமாள் கைங்கரியத்துக்கு இருக்கும்படியாக பண்ணணும் என்பதாக அப்படி என் திருத்தகப்பனார் சுவாமி அடிக்கடி சொல்ற வழக்கம். அவர் அப்படி அனுப்பிட்டு இப்போ அந்த காலத்துல என்ன பண்ணுவாள்னா, சுத்து கொட்டாரத்துல இருந்த கிராமத்துல இருந்தவாள்லாம் ஒரு 60 வருஷத்துக்கு முன்ன இல்ல 50 வருஷத்துக்கு முன்ன வச்சுக்கலாம், கிராமத்துல இருந்த மகான்கள்லாம் நல்லா அத்தியனம் பண்ணிருப்பா. அவ என்ன பண்ணுவா, வண்டியில இந்த 10 நாளும் தான் தங்கி இருந்து பெருமாள் கைங்கரியம் பண்றதுக்காக காட்டிலிருந்தே எல்லா சாமான எடுத்து வந்து தானும் சாப்பிட்டு அங்க வர பாகவதாளுக்கும் ததியாராசனம் பண்ணி அதுக்கப்புறமா அந்த கைங்கரியத்தையும் பண்ணிட்டு ஒரு சந்தோஷமா 10 நாள் கழிச்சு ஊருக்கு போவா. இங்க இந்த கைங்கரியம் பண்ணச்சு எந்த பரிகிரகமும் பண்ண மாட்டேன், யாரா ரூபா கொடுத்தா கூட கை கூப்பி பெருமாள் எனக்கு நிறைய கொடுத்துருக்கேன் போறோம், இந்த பெருமாள் கைங்கரியம் பண்றதுக்காக எனக்கு ரூபா வாண்டான்னு சொல்லி அந்த பரிகிரகத்தை வாங்கறத வாணான்னு சொல்லிடுவா. அப்படிப்பட்ட மகான்கள்லாம் எழுந்துள்ள இருந்தா ஒரு கால விசேஷத்துல எதுவுமே வாங்க மாட்டான். அழிசூர்னு ஒரு ஊர் இருக்கு, இது காஞ்சிபுரத்துக்கும் நாவல் பாக்கத்துக்கும் நடுவுல இருக்கிற ஊர். அங்க நிர்மலா சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் எழுந்துள்ள இருந்த அவர் இந்த மாதிரி நாவல் பாக்கத்துலயும் உற்சவத்துக்கு அவரே ஆத்துல இருந்து எல்லா சாமானையும் கொண்டு வந்து தானும் தலை பண்ணி சாப்பிட்டு மீதி பாகத்தால் வரவாளுக்கும் பண்ணி போடுவேன். அதாவது அவளுக்கு இருக்கிற கிரகிணி எல்லாம் அழைச்சின்னு வந்து அதே மாதிரி காத்திருஷ்டையும் பண்ணுவேன். ஒரு பைதா உத்தரண்டையும் வாங்க மாட்டேன். அந்த மாதிரி எல்லாம் மகான்கள் இருந்தார். அப்படிப்பட்ட மகான்கள் இருந்தாலும் கூட அவளிடத்துலயும் நான் கோபம் சொல்றேன், அதை எப்படி நுழைய முடியும்ன்றத நான் சொல்றேன் அப்படின்னா. ஒரு முதல அந்த முதலையினுடைய பிடியிலிருந்து விடுபட்டவர், அதாவது பகவத் கைங்கரியம் தவிர மீதி விஷயங்கள்ல ஈடுபாடு கொள்றது, அந்த ஆசையை விட்டுட்டார். அதாவது வேற எதுவுமே ஆசை இல்லாமல் பெருமாள் கைங்கரியம் பண்றதுதான் புருஷார்த்தம் சென்று இருந்து இருக்கிறவா, அப்படி எதுலையும் ஈடுபடாதவாளாக இருந்து இருக்கவா, அப்பேற்பட்ட மகான்களாக இருந்தார். மறைந்தும் பண்ணாமே ஒண்ணு, ரெண்டாவது வேற விஷயத்துல ஈடுபடாமல் இருக்கிறது ஒண்ணு, எதுவுமே மீதி விஷயங்கள் பகவத் கைங்கரியம் தவிர மீதி விஷயங்கள் அவரை ஆட்கொள்ளாதபடி இருக்கின்ற ஒரு வைராக்கியத்தோடு இருக்கின்ற வாழ்க்கூடம் கம்சா விஷ்டர குண்டிகாதிகரண பிரச்சாதனாத்ய. இப்படி மகா யோகிகளாக இருந்திருக்கா, இப்படி மகா யோகிகளாக இருந்தாங்கன்னா கூட அவ என்ன வேஷ்டி உடுத்திக்காத இருக்க முடியுமா? வேஷ்டி உடுத்திக்கணும். சந்தியாவந்தநாதி எல்லாம் பண்றதுக்கு, ஆச்சமநாதி எல்லாம் பண்றதுக்கு ஒரு கமண்டலுவான வச்சுக்கணுமோ இல்லையோ? வெள்ளி பாத்திரம் பித்தள பாத்திரம் வச்சுக்கலன்னா கூட ஒரு கமண்டலுவான வச்சுட்டு ஆச்சமனம் எல்லாம் பண்ணணுமோ இல்லையோ? அவெல்லாம் அப்ப என்ன பண்ண, ஆசனம் போட்டுக்கிறதுக்கு என்ன வெறும ஆசனம் பண்ணக்கூடாது, வெறும பிராமணாலாம் கீழே வெறும் தரையில உட்கார கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. ஆசனம் போட்டுட்டு தான் உட்காரணும்னு சொல்லிருக்கு. நிறைய பேர் பார்த்தோம்னா சில பேர் ஆசனத்தையும் கையோட எடுத்துட்டு போவா உட்காந்துக்கிறதுக்கு. பூமியில பிராமணர்களுடைய பிரஷ்டபாகம் பூமியில படக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்றது, தர்மசாஸ்திரத்துல சொல்லிருக்கு. ஆகையால அது அப்படியே ஆசனம் போட்டு உட்காந்துக்கிறதுன்றது. ஆச்சாரியான இதுலாம் ஆசனத்தோட உட்கார முடியாது, ஏதோ கால விசேஷங்கள்ல இதெல்லாம் சொல்லிருக்கு. இப்படி இவ உபாசனம் பண்ணணும்னாக்க தியானம் பண்ணச்சு ஆசனம் ஓணும், அவ வேட்டி உடுத்திக்கணும், ஆசனம் ஓணும், ஆச்சமநாதிகள்லாம் பண்றதுக்கு கமண்டலும் ஓணும், இதெல்லாம் இருந்துருக்கோம் இல்லையோ? இப்ப இது இல்லாத இருக்க முடியாது இல்லையோ? இத்தனை நான் திருடின்ட்டுருவோம். நான் இந்த துணி இருக்கும், துணி எங்கேயான வலுத்து வச்சிருப்பா, அந்த வலுத்து வச்சிருந்தாலுனாக்கா அந்த துணியே இல்லாதபடி நான் எங்கேயான துணியை மறைச்சு வச்சிருவேன். அவ போய் தீசா மாட்டு வந்தாலுனாக்கா குளிர் காலத்துல வேட்டி வலுத்து வச்சிருப்பா, அது காணாது போயிடுச்சுனாக்கா அவளுக்கு கோபம் வருமா வராதா? ஜபம் பண்ணோம், ஆசனத்தை தேடினா ஆசனம் காணும். அப்ப கீழே உட்காந்து பண்ண முடியாது. எங்க போறது ஆசனத்துக்கு ஜபத்துக்கு? சூரியோதயம் ஆயிட போறது. இப்ப சூரியோதயம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? அதுக்காக ஆசனம் ஓணுமே, என்ன தேடி பார்த்தா அது இருக்காது. குண்டிக்கு ஆச்சமனம் பண்றதுக்கு கமண்டலு ஓணும். இப்ப இந்த கமண்டலு இல்லாத போயிடுச்சுன்னாக்கா அவளுக்கு அதுல வந்து இந்த மூணும் அவளுக்கு அவசியமான தேவையான வஸ்துக்களை காணாத போயிடுச்சுன்னாக்கா அப்ப அவளுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும்னு நீங்களே யோசனை பண்ணி பாருங்க. அப்ப டமான்னு நான் உள்ள போந்துருவேன். அவளுக்கும் ஒரு கோபத்தை நான் ஏற்படுத்திட்டேன்னாக்காத்யாசிரயாக நான் உள்ள பூந்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா அந்த க்ஷோபம் ஏற்படும். அவ மனசுல ஒரு கலக்கம் ஏற்படும். யாருமே இல்லை இந்த இடத்துல, நாம தான் இருந்தோம், இதே யாரோ திருடின் போயிட்டாளே அப்படின்னு ஒரு கலக்கம் வரும். இந்த கலக்கம் வந்ததுனால என்ன ஆகுதுன்னா ஒரு அலிகை கல்பனம், ஒரு பேச்சு இருக்க, பேச்சு வந்து மாறுபாடாக மாறுபட்ட ஒரு பேச்சு வர வந்துடும். அதனால இது இத்தனை நாளா என்ன ஆகும் அப்படின்னா இப்படி யார் இதை எடுத்து போயிட்டு அலிகை சப்தம்னு விசேஷ நிகழ்வா இந்த இடத்துல இருக்கு. ஆகையால அவளுடைய எண்ணமே அலீக்கம்னா பொய்யின்னு அர்த்தம். இது இவாட்டும் ஏற்படும், அவாட்டும் ஏற்படான்னு ஒரு பொய்யான ஒரு எண்ணம் ஏற்படும். அதனால அலிக்க ஜல்பனம் வந்துடும். அலிக்க ஜல்பம் அசதா ஸ்பிருஹாம் பைசுனம், யாரும் எடுத்துட்டு போகாத வாப்பையில இவன் தான் எடுத்துட்டு போயிருப்பான்ற ஒரு ஆரோபம், குற்றத்தை வேலிடல், அதுல விருப்பம். அதுக்கப்புறமா பைசுனம், கோல் சொல்றது, அவன் எடுத்துன்னு போயிட்டான் இவன் எடுத்து போயிட்டான்னு கோல் சொல்றது. சம்மோகாதீத, அதுக்கப்புறமா அஜ்ஞானம் ஏற்படும். ஐயோ இது என்ன தெரியுது, போனா போயிட்டு போறது என்ன பண்றதுன்னா, அவன்கிட்ட இருக்கிறதே ரெண்டே ரெண்டு வேட்டி, இதுல ஒன்னையும் ஒரு கந்தளவு போயிட்டு சொன்னாங்க, போனா போயிட்டோன்னு ஒண்ணு இருக்க முடியுமான்னா, ஆகையால இதுதான் சமயம் அவனுக்கு தெரியும். இவன் கோபம் உள்ள பூந்து சமூகத்தை ஏற்படும். இவன் எல்லாத்தையும் சேர்த்து இதெல்லாம் வந்துடுத்துனா சகசா தாசே சமாதி க்ஷயம், உடனே சமாதி க்ஷயத்தை நான் ஏற்படுத்திடுவேன் அப்படின்னு. காம தேசிகன் ரகசிய திரைசாரத்துல சப்தரிஷி சம்பாதம், சப்தரிஷி சம்பாதம்னு ஒரு விஷயத்தை எடுக்கிற. சப்தரிஷி சம்பாதத்துல சில மகர்ஷிகள்லாம் பேசுற ஒரு வார்த்தைகளை பிரமாணமா எடுக்கிறார் அந்த இடத்துல. அது சப்தரிஷி சம்பாதம்ன்றது என்னன்னு கேட்டோம்னா, ஒரு பெரிய பஞ்சம், தலைவிரிச்சாடுற பஞ்சம். அந்த பஞ்ச காலத்துல எங்கேயோ ஒரு சப்தரிஷிகள் எல்லாரும் எங்கேயோ புஷ்கரத்துல ஒரு இடத்துல இருந்துட்டு இருக்கா, அவளுக்கு ஆகாரமே தாமரை கிழங்கு தான். அந்த தாமரை கிழங்க ஆகாரமா வச்சுட்டு இருக்கா, அது அதை பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணிட்டு அப்புறமா சாப்பிடணும்னு நினைச்சிட்டு இருக்கா. இவா ஏழு பேர் மாத்திரம்தான் அந்த இடத்துல தங்கி இருக்கா. இந்த ஏழு பேர் தங்கி இருக்கச்சு எல்லாரும் கார்த்தாலயந்து சந்தியாவனெல்லாம் பண்ணிட்டு தாமரை கிழங்கையும் அதை ஏற்பாடு பண்ணி அதை சித்தமா பண்ணி வச்சுட்டு மாத்தியானிக ஸ்நானம் பண்ணிட்டு வந்து பெருமாள் திருவாராதனம் பண்ணி அப்புறமா இதை உபயோகப்படுத்தணும்னு அவ நினைச்சிட்டு இருக்கா. இவா ஏழு பேர் தவிர வேற யாருமே இல்லை அந்த இடத்துல. இவ மூலமா தர்மங்கள் உபதேச தர்மங்களை தெரிஞ்சுக்கணும்னு இந்திரனுக்கு ஒரு ஆசை ஏற்பட்டது. அவன் என்ன பண்ணிட்டான், ஏழு பேரும் வச்சிருந்த தாமர கிழங்கு எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சுட்டான். இவ தீட்சா மாடிட்டு வந்து பாக்கறா, வந்து பார்த்தாக்க இவ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல தனித்தனியா தங்கி இருக்கா. பெருமாள் திருவாராதனம் பண்றதுக்கு தாமர கிழங்கு இல்ல, எந்த வஸ்து பெருமாளுக்கு ஆராதனம் பண்ணணும்னு நினைச்சாலும் அந்த வஸ்து இல்லாத போயிடும். இன்னைய தினத்துல பெருமாள் நம்மளால பண்ண முடியாத போயிடுறது, நிவேதனத்துக்கு ஒண்ணும் இல்லாத போயிடுறதுன்னு ஒவ்வொருத்தருக்கும் கோபம். இது ஏழு பேரும் தனித்தனி பர்ணசாலையில இருந்துட்டு இருக்கா, அந்த பர்ணசாலையில இருக்கச்சு ஏழு பேருடைய கிரகத்திலையும் ஒரே சமயத்துல இது காணாது போயிடுச்சு. இப்ப ஏழு பேருடைய கிரகத்துல ஒரே சமயத்துல பர்ணசாலையிலயும் ஒரே சமயத்துல காணாது போயிடுச்சுன்றது ஏழு பேருக்கும் தெரியாது. அவன் அங்க இருக்கச்சே இது காணாது போயிடுச்சுன்னு இப்ப நான் ஒரு முதல் மறுபடி போய் பாக்குறேன், ரெண்டு மறுபடி போய் பார்த்தேன்னாக்க அத்திரி போய் பாக்குறேன், அவருக்கு காணும் காணும் உடனே பெருமாள் திருவாராதனத்துக்கு வசதி இல்லாத போயிட்டேன்னு கோபம் வரும். கோபம் வந்த உடனே அவர் வெய்ய ஆரம்பிக்கிறார். அதாவது யார் இத விஷத்தைன் கரோதியாக, யார் இந்த தாமர கிழங்க திருடினவனோ அவனுக்கு எப்படி ஆகட்டும் சொல்ல ஆரம்பிக்கிறார். அந்த கோபத்தினால அவர் சொல்லச்சே எந்த ஆகட்டும், நம்மள அவர் யாரையான சொல்றதா இருந்தா கூட அழிஞ்சு போயிடுவான் அழிஞ்சு போயிடுவோம் அப்படின்னு அந்த வார்த்தையே சொல்லல. யார் இப்படி தாமர கிழங்க திருடனவனாக இருந்திருக்கானோ அவனுக்கு பகவத் சேவை கிடைக்காத போகட்டும், அவ சொல்ற வார்த்தை அதுதான். ஏன்னா அவளுக்கு அதுதான் புருஷார்த்தமா நினைச்சிட்டு இருக்கா, அவளுக்கு பகவத் சேவை கிடைக்காத போட்டும், அவளுக்கு எம்பெருமானுடைய கைங்கரியம் கிடைக்காத போகட்டும், அவ யோகிகளோட பாகவத சமாகமும் கிடைக்காத போகட்டும் என்று இப்படி இல்ல அவ வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சாப்பம் அதாவது இது பண்ணிக்கிறா. ஏன்னா இவாழ்வுக்குள்ள என்ன என்னன்னா இந்த ஏழு பேருக்குள்ளேயேதான் யாரோ ஒருத்தர் திருடிட்டாலும் எண்ணம். அதுக்கப்புறமா கடைசியில் இந்திரன் வந்து உங்க மூலமா எத்தனையோ தர்மங்கள்லாம் தெரிஞ்சுட்டேன்னு சொல்லி சொல்றான்னு அந்த இடத்துல வருது. அந்த மாதிரி மகாபாகவதர்களாக இருந்திருக்கிற மகர்ஷிகளுக்கெல்லாம் கூட எவ்வளவோ தபஸ் பண்ண மகர்ஷிகள்லாம் கூட அவளிடத்துல கூட என்னால எனக்கு சமயம் தெரியும், எப்ப நுழையணும் தெரியும் எனக்கு. ஆகையாலதான் அவள் கமண்டலியையும் ஸ்நானசாட்டியையும் அவளுடைய வஸ்திரத்தையும் அவளுடைய ஆசனத்தையும் நான் எடுத்து வச்சுட்டான்னாக்கா ஒழிச்சு வச்சுட்டா சுலபமா அவளிடத்துல நான் பிரவேசம் பண்ணிடுவேன். எப்படி ஜெயிக்கணும்னு தெரியும், இதுக்கு போய் நீ விசாரப்படுறீங்களே குரோதம் சொல்றான். கந்தா விட்டர குண்டிகாதிஹரண பிரச்சாதனாத்யாஸ்ரயம் அந்தக்ஷோப மலீக ஜல்ப மததாரோப ஸ்பிருஹாம் பைசுனம் சம்மோஹாதிஜ சம்முகைய சஹசா தாசே சமாதிக்ஷயம் கிஞ்ச மகேஸ்வர பிரமுக மகாபுருஷ சித்த விக்ஷோபகஸ்ய மே சமாஹித ஹிருதய சமாரம்ப விகடனே இமத்ர ஆச்சரியம். எல்லாரும் ரொம்ப ரொம்ப பெரிய மனுஷனா பெரிய ரொம்ப ரொம்ப சிறந்தவனாக சொல்லக்கூடிய மகேஸ்வரன் சொல்லக்கூடிய சிவபெருமான், அந்த சிவபெருமானுடைய சமாதியே கூட அவருடைய எண்ணங்கள். சமாதின்றது என்ன, மனசனுடைய ஒரு தீர்மானம் ஒரு எண்ணம். அந்த எண்ணத்திலேயே அந்த மனசுக்கே கலக்கத்தை ஏற்படுத்தினவன் நான். சமாஹித ஹிருதய சமாரம்ப விகடனே கிமத்த ஆச்சரியம். யாரோ ஒத்த அல்பமான ஒரு மனுஷன் ஒரு புருஷன் அந்த ஜீவன் இவன் போய் யோகத்துக்கு ஆரம்பிச்சுட்டான்னா ஆகையில என்னால உள்ள நுழைய முடியாதுன்னு சொல்றது இருந்து இருக்க. இது எப்பயர் இது ரொம்ப பரிகாரஸ்பதமான ஒரு விஷயம். நான் சிவபெருமானுடைய எண்ணத்துக்கே கலக்கத்தை ஏற்படுத்தினவனாக இருந்துருக்கு. சிவபெருமானுடைய சமாதியே கலைச்சவன் நானே. கோபத்தில் தானே கலைச்சவன், அதுதானே காமனை வந்து கொளுத்துட்டதெல்லாம். ஆகையால என்ன போய் சொல்றிய, இவன் என்ன பல்கு ஒண்ணுமே இல்லாத அல்பமானவன் இவன் முடிவன். விபத்து விபுதேஸ்வரம் கிபது தானவானீகினீம் பினத்து கொலபர்வதானு வனசதானி மிருத்ராஹாதுவாம் அயத்ன விதிருதக்ஷிதி சபகசேகராலங்கிருதாம் இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்ற. ஐராவதம்னு ஒரு யானை, இது இந்திரனுடைய யானை, ரொம்ப பலசாலியான யானை. இந்த ஐராவதத்தை பத்தி கம்பேர் பண்ணச்சே விபர்த்து விபுதேஸ்வரம் கிபது தானவானீகினீம் விபுதேஸ்வரம் விபர்த்து தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருந்திருக்கிற இந்திரனை தாங்கின்றிருக்கு. இது ஒரு குவாலிபிகேஷன். தானவானீகினீம் கிபது, தானவர்கள்னா அசுரா ராட்சச கூட்டங்கள். ஐராவதம் உள்ள பூந்துதுன்னாக்கா ராட்சச கூட்டங்கள்லாம் ராட்சசர்களுடைய படையெல்லாம் ஒரே சமயத்துல அழிஞ்சு போயிடுமா. கிபது தானவானீகினீம் பினத்து குலபர்வத்தான் யானைக்கு மதம் பிடிச்சிட்டுனாக்கா இந்த தந்தத்தால பூமியை நோண்டி இது பண்ணி பண்ணது. இது ஐராவதத்துக்கு மதம் பிடிச்சதுன்னாக்கா ஏழு குலபர்வத்தங்கள்னு சொல்லக்கூடிய பெரிய பர்வத்தங்கள் இருக்கு, அந்த பர்வத்தங்களையே கூட நோண்டி அத்தையே கூட அது பிளக்கட்டும், அதனால ஒன்னும் தப்பில்லை. வனசதானி மிருத்னா துவா எத்தனையோ காடுகள்லாம் நூறு நூறா யானைக்கு மதம் பெற்றுனா காடுகள்லாம் உள்ள பூந்து காட்டெல்லாம் அழிக்கும். இப்படி பண்ணா கூட இதெல்லாம் அதுக்கு ஒரு பெரிய பெருமை இல்லையா, இதெல்லாம் காட்டலாம் அதுக்கு பெரிய பெருமை இருந்துருக்கு அப்படின்னா ஆயத்ன விதுத க்ஷிதி ஸ்தபக சேகரலங்கிருதஹ கிம் அத்புத பதம் பவத் ஜயம் அமீபிரை ராவண. லோகம் மொத்தத்தையும் ஒரு குத்த போல மொத்தத்தையும் அப்படியே பூமி மொத்தத்தையும் சுமந்து அது தன்னுடைய ஒரு சிரசுக்கு ஒரு அணியாக ஒரு தள்ள வச்சுக்கிற மாதிரி பண்ணக்கூடிய அப்பேற்பட்ட அந்த யானை, அந்த யானைக்கு இந்த குட்டி குட்டி செயல்லாம் இருந்துட்டு இருக்க, குல பருவத்தை புழக்கிறதோ காடுகளை அழிக்கிறதோ இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. அந்த மாதிரிதான் நானும் என்ன பொறுத்த என்னன்னாக்க என்னால முடியாது, இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம், இந்த யோக பங்கம் பண்றதெல்லாம் இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆகையாலதான் நான் சொல்றேன், நானு இந்த ஐராவத்துவத்துக்கு மாதிரிதான் எனக்கு என்னால முடியாது எதுவுமே கிடையாது, எப்பேற்பட்ட இடத்துலயும் என்னால கூற முடியும்னு ரோதன் சொல்றானா. ரோதன் சொன்ன உடனே காமன் அதை கேக்குறான், தகே புஷ்பாங்கர குரோதோதீரிதம் அப்பி அவிதத்தம் அவதாரணீயம் அப்படின்னு. ஒரு அட்டகாசமா பெருமை பீத்துண்டான்னாக்க அது சரியா இருந்ததுன்னாக்க அந்த பெருமை பீத்துன்றதும் சரியா இருந்ததுனாக்க அதை ஏத்துக்க வேண்டியதுதான். பொய்யா ஒன்னு சொன்னாக்க அது வாஸ்தவம், அதை நாம ஏத்துக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ வசந்தனை பார்த்து சொல்ற, ஏன்னா வசந்தம் தான் இந்த இடத்துல ரொம்ப சந்தேகப்படுறோம், நம்மளால குரோதனால பிரவேசிக்க முடியுமா, நம்மளால சமாதி பங்கம் ஏற்படுத்த முடியுமா ஏற்படுத்த முடியுமான்னு நினைக்கிறவன் வசந்தம் தான். அதனாலதான் சொல்றேன், காமன் சொல்றான், இப்ப இவ்வளவு நாள் குரோதன் அட்டகாசமா சொன்ன விஷயங்கள்லாம் கூட அவிதத்தம் அவதாரணி, அதுல ஒன்னும் பொய்யே தெரியல. ஆகையால நாம இந்த விஷயத்தையும் ஜாக்கிரதையா கவனிக்க வேண்டியதுதான், இதை நாம தெரிஞ்சுக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி சொன்னான். இதை அலட்சியம் பண்ணக்கூடாது அவன் சொல்லி சொல்லிட்டு சொல்றான். நித்ரா முக்தி நிமீலினேஷு அசுலபம் நித்ரூத நிம்னோன்னதம் நித்ராணாகில வர்ண பேத நியமம் விஸ்வப்ரவருத்தோதயம் க்ரோதோத்பவமுத்ஸஹேத ததிதம் கல்பாந்த காதம்பினி காலோத்வேல கலிந்த சைல தனய கல்லோல காலந்த மகா. ரோதன் ஒரு இருட்டை ஏற்படுத்துறான், கோபம் வந்துடுத்துனாக்க நமக்கு ஒரு அஜ்ஞான சூழல், அந்த அஜ்ஞானன்றது ஒரு இருட்டு. அஜ்ஞானம் அஜ்ஞானம்னா என்னது, அது விவேகம் இல்லாமல் தான் அஜ்ஞானம். இது நல்லது இது கெட்டது என்று பாகுபடுத்தி தெரிந்து கொள்ளாமை தான் அஜ்ஞானம்னு சொல்றது, அஜ்ஞானத்தினுடைய காரியம் அது. இந்த குரோதம் கணக்கு அந்த கோபம் கணக்கு நம்மளிடத்துல உள்ள வந்துருத்தோன்னு வச்சுக்கோங்க, நமக்கு ஒரு பெரிய அஜ்ஞானத்தை ஏற்படுத்துறோம். அஜ்ஞானம்ன்றது ஒரு இருட்டு, அந்த இருட்டு எத்தனையோ வஸ்துக்கள் எத்தனையோ இருட்டெல்லாம் இருந்துட்டு இருக்கு, அத்தனை இருட்டுகளுக்கும் மேற்பட்ட ஒரு இருட்டா இருட்டுல பாக்குறோம். சாயங்காலம் இருந்துட்டு இருக்கு, சாயங்காலம் கழிச்சு அஸ்தமிச்சு போயிடுதுனாக்கா இருட்டு வருது. இருட்டு வந்ததுனாக்க அப்ப நல்லா நல்லா பௌர்ணமி நல்லா காமிச்சதுனாக்க அப்ப இருட்டு இருக்குதான் இருக்கு. அந்த இருட்டுன்றது எது வரைக்கும் இருட்டுன்னா மத்தியானம் மாதிரி வெளிச்சம் இல்லைன்ற அவ்வளவுதானே தவிர மீதி அவ்வளவு ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கவே மூஞ்சே தெரியாத இருட்டு இல்லாது. அதுவே அமாவாசை இன்னைக்கு ஒரு இருட்டு இருந்தது, அந்த இருட்டு பார்த்தோம்னாக்கா இது கும் இருட்டுன்னு சொல்லுவான், ஒண்ணுமே தெரியாத எதுவுமே தெரியாது இருக்கு. அப்ப கூட நட்சத்திரம் கணக்கு இருந்ததுனாக்கா அவ்வளவு தெரியாது, நட்சத்திரமும் இல்லை அமாவாசை சமயம் மாதிரி, மழை பெய்யறதுக்கோசரம் மேகாவிரதமாகவும் இருந்துட்டு இருக்கு, முழுசா ஒரு இருட்டா இருந்துட்டு இருக்கு. அந்த இருட்டுக்கு அந்த இருட்டிலேயே வித்தியாசமான இருட்டுகள்லாம் எத்தனை எத்தனையோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு டிகிரி இருக்கு, வித்தியாசம் இருந்தா இருக்கு. இந்த கோபனால வரக்கூடிய ஒரு அஜ்ஞானம் அஜ்ஞானத்தினால ஏற்பட்ட ஒரு இருட்டு இருந்திருக்கு, அந்த இருட்டை கம்பேர் பண்றாரு இந்த இடத்துல கோபம் மூலமாக. இந்த கோபம் மூலமாக வந்த இருட்டை யாராலையும் தாண்ட முடியாதுன்னு சொல்லி சொல்ற. நித்ரா முக்தி நிமீலிதேஷு அசுலபம் நிர்தூத நிம்னமதம் அதாவது நம்மளுடைய புத்தி சரியான பிரகாரம் செயல்படாத சமயம்ன்றது மூன்று சமயங்கள். ஒன்னு நல்ல தூக்கம், நித்ரா முக்தி, முக்தி மூர்ச்சை. அடுத்தது என்னாச்சு, இறப்பு. இந்த இறப்பு இது மூணுலையும் போகவே போயிட்டாங்கன்னா எங்க நினைக்க போறா, எதை பத்தி நினைக்க போறா, ஒன்னத்தை பத்தி நினைக்க போறது இல்ல. மூர்ச்சா தசையில ஒருத்தன் இருந்துட்டு இருக்கான், மூர்ச்சா தசையில அவன் வாயில கொசு போனா தெரிய போறதா, உடம்புல ஈ மேஞ்சா தெரிய போறதா, ஒன்னும் தெரிய போறது இல்ல. ஆழ்ந்த நிதிரையில இருந்துட்டு இருக்கான், அவனுக்கு கொசு கடிச்சதும் தெரிய போறது இல்ல, அவன் மூக்கிலயோ வாயிலையோ ஈ பூந்தாலும் அதுவும் தெரிய போறது இல்ல அவனுக்கு. இப்ப ஏன்னா அந்த சமயத்துல அவனுடைய ஞானம் இருந்துட்டு இருக்க அஜ்ஞானத்தாலே சூழ்ந்துதாக இருந்துட்டு இருக்க அவனுடைய புத்தி. ஆகையால நல்லது கெட்டதுன்றத பாகுபடுத்தி தெரிஞ்சுக்க முடியாத ஒரு இருளில் மூழ்ந்து மூழ்கி இருக்கான். முதல் இருட்டு இந்த நித்ர, அடுத்தது முக்தி, அடுத்தது உண்டானதாக இருந்திருக்கிற இறப்புன்னு சொல்றதாக இருந்திருக்கு. இதுல அசுலபம் அசுலபம் நிர்தூத நிம்னோன்னதம், இதுல கூட இருக்காதான். அதை காட்டிலும் கூட இவ்வளவு இருள், அதாவது கோபத்தினால வந்த வரக்கூடிய இருட்டு இருக்க, அந்த மாதிரி அஜ்ஞானம் இருக்க, அந்த மாதிரி இருக்க. தூங்கச்ச கூட ஏதோ கொசு கடிச்சதுன்னாக்கா இப்படி ஒரு பிரண்டானா படுத்துப்பான், அது கொசுவை அடிக்காட்டா கூட அந்த பக்கத்தை விட்டு திரும்பியான படுத்துப்பான், இன்னொரு பக்கத்துல படுத்துவான். மூச்சை அடைஞ்சவனுக்கு கூட ஒரு சமயத்துல தெரிஞ்சாலும் தெரியலாமோ என்னமோ ஒரு சில விஷயங்கள்லாம். ஆனா இவன் இருக்கான இவனால கோபம் கணக்கு வந்துடுத்துனாக்கா இவன் எந்த விஷயத்தையும் பாகுபடுத்தியே பார்க்க மாட்டானா. நித்ராணாக்கில வர்ண பேத நியமம் விஸ்வ பிரவருத்தோதயம். இந்த கோபம் வந்ததுன்னா என்ன பண்ணும் அப்படின்னா ஏற்றத்தாழ்வே தெரியாதான். இவன் உயர்ந்தவன், இவன் தாழ்ந்தவன்றது தெரியாது. இவன் பிராமணன், இவன் க்ஷத்ரியன், இவன் வைசியன், இவன் சூத்ரன் அப்படின்றது தெரியாதான். கோபம் வந்ததுன்னாக்கா பிராமணனா இருந்தாலும் அவனையும் கண்ணா பின்னு வெய்யறது, அவனையும் அடிக்கிறது, அப்படி ஐயோ அப்படின்னு ஐயோ வேதத்துல சொல்லிருக்கு. வந்து ஒரு பிராமணனை கணக்கு ஒருத்தன் அடிச்சான்னாக்கா சதயனையாதேன்னு சொல்லி சொல்லிருக்கு. இது வந்து ஒரு அடின்றது 100 வாட்டி அடிச்சதுக்கு சமானமா. நமக்கு நரக்கத்துல இந்த ஒரு அடி ஒரு பிராமணனை அடிச்சோம்னாக்கா நமக்கு இதனால வரக்கூடிய யாத்தனை இருந்துட்டு இருக்க 100 பங்கு 1000 பங்கு அதிகமாக நமக்கு கிடைக்கும் என்பதாக சொல்றது. அதனால பிராமணனை எந்த காரணத்தை கொண்டும் அடிக்கக்கூடாது, பிராமணனுடைய ரத்தம் சிந்தும்படியாக நம்ம நடந்து கொள்ளக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. கோபம் வந்ததுன்னா பிராமணன் என்ன க்ஷத்ரியன் என்ன எதுவுமே பார்க்க மாட்டோம், வர்ணத்தை பார்க்க மாட்டோம். நித்ராணாக்கில வர்ண பேத நியமம், அகில வர்ண பேத நியமம், இந்த வியவஸ்தையெல்லாம் ஒன்னும் இல்லாதபடி எல்லா இடத்துலயும் பிறப்போம். க்ரோதோத்பவம் உற்சகேத தரிசம், இந்த கோபம் கோபம் வந்துட்டுனா குரோத ஏற்றத்தாழ்வு. ஆச்சாரியாள் இவள்லாம் பரம பாகவத்தாள், இவாளிடத்துல நம்ம கோச்சிக்கூடாது அப்படின்னு எல்லாம் அந்த ஒரு விவேகமே இல்லாத போயிடுமா. குருதோகன்யா குரு நபி அப்படின்னா கோபம் வந்துட்டுன்னா ஆச்சாரியாலேயே வெய்யிருது. ஆச்சாரியால் பார்க்காத போயிட்டாங்கனாக்கா இன்னைக்கு ஆச்சாரியெல்லாம் என்ன சுவாமி, எல்லா ஆச்சாரியெல்லாம் ஒரே கமர்ஷியலா போயிட்டாருன்னு நாம வெய்யிறது. நாம போய் அந்த இடத்துல ஒரு நாள் உட்காந்து பார்த்தோம்னா தெரியும் நம்மளுடைய அவ படுற கஷ்டம். அவ எல்லாரும் பாவம் பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்கா, அவளை பார்த்துட்டு எல்லாம் கமர்ஷியலா போயிட்டு சுவாமி ரூபா கொடுத்தாயா, அவளை பார்த்து பேசுறேன், ரூபா கொடுக்கல என்ன பார்த்து பேச மாட்டேன்றேன் அப்படின்னு சொல்லி இவா இஷ்டத்துக்கு எதனா சொல்லிட்டு போக வேண்டியது. இந்த மாதிரி இது ஏன்னா இதெல்லாம் காரணம் என்னன்னா உனக்கு ஏற்படாத சம்மானத்தை கொண்டோ உனக்கு ஏற்பட்ட அவமானத்தை கொண்டோ கோபம் உள்ள கூந்தத்தினால நடக்கிறது. யார வெய்யறோம் என்னன்றதே தெரியாத போயிடும். இந்த குரோதத்தினால வரக்கூடிய ஒரு இருளை இருள் இருந்து மீளுவதற்கு யாராலதான் முடியும். அந்த இருள் எப்பேற்பட்டதுன்னா கல்பாந்த காதம்பி காலோத்வேல களின் தனையா கல்லோல காலந்தமாம். ஒரு மகாப்பிரளயத்தினுடைய சமயத்துல ஒரு எல்லா மேகங்களும் எல்லா மகாப்பிரளயம் வரத்துக்கு முன்ன எல்லா இடத்துலயும் மேகம் மூடி அப்படியே இருந்த ஒரு இருள் பரவி இருந்தாக்க எப்படி இருக்குமோ அப்படி அந்த இதோட கூட யமுனை நதியும் போச்சுன்னா யமுனை நதி கண்ணங்கரையில இருக்கும். அந்த மாதிரி இந்த கோபம்ன்றது அவ்வளவு கருப்பானது, இது மீளவே முடியாது. இந்த கோபத்தினால உண்டான ஒரு அஜ்ஞானம்ன்றது. ஆகையால இவன் சொல்றது வாஸ்தவம் தான் சொல்லி சொல்றான். அப்பிச்ச வால்மீகி பிரபதிவி மகர்ஷிபீரபி உத்கோஷிதம் மாமகம் மாமகம் அப்படி மகிமானம் மாவமம் ரோகனுடைய பெருமை இருந்துட்டு போட்டோம், என்னுடைய பெருமையும் தெரிஞ்சுக்கோ. வால்மீகி மகர்ஷியே சொல்லியிருக்கார் என்னுடைய பெருமையை. எங்கடா சொல்லிருக்கார் வால்மீகி மகர்ஷி? ராமாயணத்துல சொல்லிருக்கார். ராமாயணத்துல ராமன சொல்லச்சே எப்படி சொல்றேன்னா, விராத கரிகேசரி, விராதனாகிற ஒரு யானை அந்த யானையை அழிச்ச சிங்கமா இருந்துருக்கே ராமன் சொன்னார். சமுத்திரத்தையே அப்படியே சோஷணம் உலத்தக்கூடிய அளவு அப்பேற்பட்ட பராக்கிரமம் உடையவராக இருந்திருக்கிறவர் ராமன் அப்படின்னு அர்த்தம். அந்த சமுத்திரத்தையே சோஷணம் பண்ணவர். அது மாத்திரம் இல்ல, கரதூஷணங்கள் பிரபூத கரதூஷண பிரபுதி நைருத வியூகஜித்தே அப்படின்னு, இந்த கரதூஷணம் அரக்கர்களுடைய சைன்யத்தை ஒத்தரே ஒத்தரா இருந்து 14,000 பேரையும் அழிச்சவர். அவ்வளவு மகா பிரபசாலி பிரபசாலி. விலூன தசகந்தரகா மிருதித கும்பகர்ணஸ்ததா அப்படின்னு, கும்பகர்ணன் பெரிய பராக்கிரமசாலின்னு பேரு அந்த கும்பகர்ணன் அழித்தவர். 10 தலை ராவணனுடைய 10 தலையும் கிள்ளி எரிஞ்சவர் அவர். ஆனா மதக ஜனிதே ஸ்திதஹா க்வசன லாகவே ராகவா அப்படின்னு, அப்பேற்பட்டவனாக இருந்தா கூட சீதையை விட்டு பிரிஞ்ச போது, சீதையை விட்டு பிரிஞ்ச போது நான் உள்ள போந்துட்டேன், யாரு காமன். அப்ப சீதையினுடைய ஆசை ஆசையினால இவ்வளவு பராக்கிரமசாலியா இருந்தா கூட அழுதுண்டே கடந்த. அப்ப என்னுடைய வசமாக ஆயிட்டேர், காமனுடைய வசமாக ஆயிட்டேர். ஆகையாலதான் ராகவன்னே பேர் வந்தது அவனுக்கு, வேற ஒண்ணும் இல்ல. ராகவன்னா ராகம்னாக்க இது, இந்த ஆசையினாலே ரலையோ ரபேதேன லாகவ பாக்வாதேவன், காமன் நுழைவதற்கு ஒரு சுலபமாக நுழைவதற்கு இருப்பிடமாக இருந்ததுனாலேயே அவனுக்கு லாகவன்னு பேர் போய் ரலையோ ரபேதா. சம்ஸ்கிருதத்துல ராக்கும் லாக்கும் வித்தியாசம் கிடையாது, ரெண்டு இடத்துலயும் எதுவானா உபயோகப்படுத்தலாம். லாகவன்றதுதான் ராகவன்னே பேர் வந்தது. அகையில நான் கூட அந்த மாதிரி உள்ள நுழைஞ்சிருவேன், எனக்கும் அப்படி சாமர்த்தியம் இருந்திருக்குன்னு. வசந்தகா வசந்தம் சொல்ற, காமா சாதகிருத்தம் தோயா, பரவாயில்ல பரவாயில்ல, நீயும் நல்லது பண்ணிருக்க, அதுல ஒன்னும் சந்தேகம் இல்ல அப்படின்னு. காமன் வயசு ஆத்மானம் பகுமன்யேசாக துதாயத்த விற்பினா கல்லு மையா சர்வமேத்தது ஆச்சரித்தம், ஒன்ன ஒண்ணு குறவான்னு நினைச்சுக்காது. இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸே கூடவே கூடாது, அழிவு மனப்பான்மைன்றது நமக்கு இருக்கவே கூடாது. நீ மாத்திரம் எத்தனை பேரை கெடுக்கல வசந்த காலத்தை சொல்லி சொல்ற, நீ ஒன்னையும் ஒன்னும் குறவா வச்சுக்காத. உன்னுடைய சகாயத்தினாலதான் இத்தனை காரியத்தையும் நான் சாதிச்சிருக்கேன். அதில் ஒரு காரியத்தை சாதிக்கணும் அப்படின்னாக்க தன்னை குறவா எடை போடவே கூடாது. தன்னால முடியும் தன்னால முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை வரணும், அது இல்லாத பண்ணாத. ஆகையில உன்னுடைய சகாயத்தினாலதான் இதெல்லாம் நினைச்சேன் அப்படின்னா. வசந்த சொன்னா ஹந்த மகரத்வஜ மகாதீராணாம் பவதி வைக்லவியம் பவத் பிரபாவேண எது உம்மத்த திசம் அப்பதிகச்சந்தி அத்தவா. வாஸ்தவம் தான் அப்ப சொல்லச்சு, மகரத்வஜ காமனே ரொம்ப தீரனாக இருந்திருக்கிறவர்களுக்கெல்லாம் கூட புத்தியில ஒரு மாறுபாடு ஒரு தடமாடல்ன்றது ஏற்படதான் ஏற்படுது. அது எப்படி தெரியுமா? அதுக்கு ஒரு ராகோ பலித்த திருஷ்டி பிரலபதி முக்கியதி விகூர்ணதே ஸ்கலதி. பெண்ணாசையும் குடிப்பழக்கமும் ஒன்னு சொல்லி சொல்றேன். பெண்களிடத்துல ஆசைப்படுறவனும் அதனால அது ஒரு பிட்டு ஒரு வெறி இருக்கவனும் முஷ்டா ஏகமா இந்த குடி குடியினாலையும் குடின்றதுனால இந்த இடத்துல சொல்றது இந்த சுறாபானாதிகள் எல்லாம் பண்றதுனால இருக்கிறவனுடைய நிலையும் ஒரே மாதிரி இருந்துட்டு இருக்கான். இதுவே ஒரு பெண்ணாசைன்றதே ஒரு குடி. அதனால தாக்கப்பட்டவனுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குன்னா, ராகோபலித்த திருஷ்டிஹி. ராகம்னாக்கா ஆசைன்னு ஒரு அர்த்தம், சிவப்புன்னு ஒரு அர்த்தம். குடிகாரன் கண்ணெல்லாம் ஒரே செவந்து இருக்குமா. இவனுடைய கண்ணு எப்படி இருக்குன்னாக்க, இவனை பார்த்தாலும் எந்த வஸ்துவ ஆசைப்படுறானோ அந்த வஸ்து அப்படியே பெண் ஆசைப்படுறது, அந்த பெண்ணை பார்த்த உடனே அப்படியே முழுங்கிடணுன்ற மாதிரி ஒரு ஆசை அவன் கண்ணுல அப்படியே அந்த காமம் அதுல உட்காந்து இருக்குமா. பிரலபதி முக்கியத்தி விகுர்ணதே ஸ்கலதி. இந்த ஆசை வந்துட்டுன்னா எத்தவானா உளறுவானா. அது உளறதோட மாத்திரம் இல்ல, சில சமயத்துல மூச்சை அடிஞ்சு போயிடுவான். குடிகாரன் குடிச்சு நல்லா உன்மத்தமாச்சுனாக்கா அப்படியே விழுந்து கிடப்பான். அந்த மாதிரி அவன் மூச்சு அடிச்சுவான். சில சமயத்துல நடக்க முடியாது, அந்த குடிகாரன் அப்படியே தடமாறுவான், தடுமாறுவான். அந்த மாதிரி இவனும் தடுமாறுவான், கண்டபடி பேசுவான், அது மூச்சு அடைவான், ஆடுவான், அசைவான். இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருப்பான். யுவதி மதுரா மதந்தா யுக்தா யுக்தம் நஜானாதி. அப்படி இருந்துருக்கிறான். இது செய்யலாம், இது செய்யக்கூடாது, இந்த வார்த்தை பேசலாம், இந்த வார்த்தை பேசக்கூடாதுன்றதெல்லாம் அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது அந்த சமயத்துல. ஆகையால வாஸ்தவம் தான் காமா நீ உள்ள நுழைஞ்சுட்டியனாக்க அவனுடைய நிலைப்பாடு இப்படிதான் ஆகும். அவ்வளவு சாமர்த்தியம் உனக்கு இருக்கு, நானும் ஏத்துக்கிறேன். இப்ப யாரோ ஒருத்தர் நம்மளோட கூட சேர்றதுக்கோசரம் வரா மாதிரி எனக்கு தோன்றது, அது யாருன்றத பார்ப்போம். அப்புறமா நம்ம இது எப்படி யோகம் பண்ணி யோக பங்கம் பண்ணலான்றத தீர்மானம் பண்ணலாம் என்பதாக வசந்தன் சொல்றான். நாமும் இது வரைக்கும் இந்த கோபத்தினுடைய பிரபாவத்தை பார்த்தோம். சுவாமியினுடைய அனுகிரகத்தினாலையும் பெருமாளுடைய அனுகிரகத்தினாலையும் நமக்கு எந்த நிலையிலையும் கோபம் வராதெல்லாம் போகாது. கோபம் நம்மை ஆட்கொள்ளாதபடி இருக்க வேணும்னு அந்த சுவாமியின் தேசிகனிடத்திலையும் பெருமாளிடத்திலையும் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.